ஜெருசலேம் மாயகா கத்கதம் கேட்குமோ தகருமென் ஜீவனில் ஆசிரயம் நீ பிரபு ஜெருசலேம் மாயகா கத்கதம் கேட்குமோ தகருமென் ஜீவனில் ஆசிரயம் நீ பிரபு பலி போலும் கீதகம் பதியும் காதிலும் சாதரம் நீ வரும் இயேசுவே ஜெருசலே நாயகா கத்கதம் கேட்குமோ தகருமென் ஜீவனில் ஆசிரயம் நீ பிரபு ஜெருசலே நாயகா கத்கதம் கேட்குமோ தகருமென் ஜீவனில் ஆசிரயம் நீ பிரபு ஆசிரயம் நீ பிரபு